ராமானுஜதயாபாஹத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாஹர்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தைதராணித்ரிணாயமேனே அஸ்மத்குரோத் பகவதோஸ்யதேகிசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே பிரகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னாம். மனத்தாலும் வாயாலும் வண்குணுஹூர்பேணம் இனத்தார இல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குரவிலே நெந்தை சிறகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீஹ்பதியான பகவான் திரிவேங்கடமுடியானாக அவதாரம் பண்ணான். அந்த புரட்டாசி மாதத்திலே நம்ம வந்து மூன்றாம் பத்தில் ஒழிவில் காலமெல்லாம் தசகம் பார்த்துட்டு வந்துருக்கோம். அதிலே முதல் பாசுரத்திலே அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த நானாவித கைங்கரியம் பண்ண வேண்டும் வாருங்கோள் அப்படின்னு நம்மாழ்வார் நம்மளையெல்லாம் அழைக்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரத்திலே சரி ஸ்ரீ வைகுண்டத்திலே கைங்கரியம் பண்றது தானே வசதி, அப்ப இங்க திருமலையிலே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரே அப்படின்னா அதுக்குதான் ஆழ்வார் சொல்றார், எந்த ஸ்ரீ வைகுண்டம் நம்ம போய் அங்க கைங்கரியம் பண்றோம்னு நினைக்கிறோமோ அங்கேயே காலியா இருக்காம். ஏன்னா எல்லா நித்திய சூரியர்களும் முக்தர்களும் இங்க திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்றார்கள் அப்படின்னு அந்த நித்தியசூரிகளுக்கு தலைவரான விக்ஷசேனரே இங்க வந்துதான் புஷ்ப கைங்கரியம் பண்றேர் அப்படின்றத இரண்டாம் பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணேர். அதுக்கு அடுத்த பாசுரம் மூன்றாம் பாசுரம், அண்ணல் மாயன் அணிகொல் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவரீசனே. இந்த பாசுரத்தில் சரி அப்பேற்பட்ட நித்திய சூரியர்களே வந்து திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னா அவர் நம்மளை போல சாதாரணமாக அதுவும் மகா பாவங்கள் பண்ண நமக்கு அந்த கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதுக்கு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சமாதானம் சொல்றார், அப்படி கிடையாது. ஏன்னா பகவான் அந்த அர்ச்சாவதாரம் எடுத்து திருவேங்கடமலையிலே வந்ததே நமக்காக தானே, அதனால நமக்கும் கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகமே வரக்கூடாது அப்படின்றார். அதனால அண்ணல் மாயன் அவர் எப்பேற்பட்டவர்னா மாயன் ஆச்சரியமானவன், சௌந்தர்யத்தினாலேயும் குணங்களாலேயும் அவர் வந்து நமக்கு அப்பேற்பட்ட ஆச்சரியத்தை காட்டக்கூடியவன், ஆச்சரியமான பகவான். அண்ணல் சுவாமியா இருக்கிறவன் எல்லாருக்கும் சர்வஸ்வாமி. அவருடைய வர்ணனை சொல்லும் பொழுதே அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் அப்படின்னு. அணிகுள்னா அலங்காரமே தேவையில்லை, அலங்காரம் அவருடைய அந்த கண்கள் செந்தாமரை கண்கள், அந்த கண்ணுக்கு திருப்பி மெய் அப்படின்னு ஒரு அலங்காரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவர் கண்ணே அலங்காரமாக அவருக்கு இருக்காம். அப்பேற்பட்ட செந்தாமரை அந்த தாமரை பூ போலே கண்கள், செம்கனிவாய் அப்படின்னு செவப்பான தன்னுடைய திருவாய், அதுக்கப்புறம் கருமாணிக்கம் கருந்த மாணிக்கம் போலே தன்னுடைய அழகிய திருமேனி இருக்காம், அப்பேற்பட்ட கருமாணிக்கம். அந்த திருவேங்கடமுடையான் எங்க இருக்கிறதா, திருவேங்கடத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது தேன் நிறை சுனை நீர் அப்படின்னு அந்த திருமலை மொத்தம் எப்படின்னா ஜலாசயமாக இருக்கு. சுனை அப்படின்னா ஜலாசயம், எங்க பார்த்தாலும் ஜலாசயம். தெளிந்த தென்னிறை அப்படிங்கும்பொழுது தெளிந்த நிறைந்துள்ள நீர்கள் எங்கேயுமே, அந்த நீர்கள் சொல்லும்பொழுதே சுவாமி தேசியின் அதுதே அதுவே தயா பிரவாகம், பகவானுடைய தயாய பிரவாகமாக அந்த காட்டுறது அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடத்திலே இருக்கிற அந்த பகவான் எண்ணில் தொல்புகள் எல்லையே இல்லாதபடி எண்ணிக்கையே பண்ண முடியாம அனாதிகாலமாக அப்பேற்பட்ட கீர்த்திகளோட குணங்களோட இருக்கிற பகவான் நம்மளால எண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட சௌலபியம் சௌசீல்யம் அது வைகுண்டத்தில் இருக்கிறத விட திருவேங்கடமலையில இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கலாம். இங்குதான் பல லீலைகள் பண்றார். அவர் யார்னா நித்திய சூரியர்களுக்கு ஈசன், வானவர் ஈசனே அப்படின்னு பேர்பட்ட வானவர் ஈசன். இங்க சொல்லும் பொழுது என்ன, அந்த திருவேங்கடமுடியான் இங்க அவதாரம் பண்ணதே நமக்காகத்தான், அதனால கைங்கரியம் பண்ணலாம் தைரியமா, அதுக்கான நமக்கும் கொடுப்பானா அப்படின்றதுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ஸ்ரீ வைகுண்டத்திலே பகவான் பரமாத்மாவா இருக்கார், ஆத்மஸ்வரூபமாக இருந்தா கூட நித்திய சூரியர்கள் முக்தர்கள், போன இதிலேயே பார்த்தோம், அவர்கள்லாம் சர்வஜர்கள், அவள்லாம் ஆத்மானுபவமே பண்ணக்கூடியவா, ஆனாலும் அவளுக்கே ஒரு திருமேனி எடுத்துட்டு இருக்கான் பகவான். ஆத்மாவாக பகவான் எங்கும் இருக்கான் அப்படின்னு சர்வாந்தரியாமியாக இருந்தா நம்ம மனசாலே தான் பகவானை தியானம் பண்ண முடியுமே தவிர பகவான் ஒரு ரூபம்னு எடுத்திருந்தாதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். பகவான் எங்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டா கைங்கரியம் பண்ண முடியாது, மனசால அவன் நினைக்கலாம், ஆனா பகவான் ஒரு அர்ச்சாவதார ரூபமோ ராமகிருஷ்ண அவதாரி அவதாரமோ எடுத்தா நம்ம அவருக்கு கைங்கரியம் பண்ணலாம், அவருக்கு அலங்காரம் பண்ணலாம், வாகனத்தில் பெருமாளை ஏழ பண்ணலாம், கொடை போடலாம், தீப்பிட்டி பிடிக்கலாம். அப்போ அந்த ரூபம்னு ஒன்று இருந்தால் தானே கைங்கரியம் பண்ண முடியும், எங்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ தியானம்தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே அவளுக்காகவே அங்கேயும் ஒரு ரூபம் எடுத்திருக்கான்னா அப்போ திருவேங்கடமுடையிலே திருமலையிலே அந்த ரூபம் யாருக்காக, பகவானுடைய ரூபம் யாருக்காகனா நமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான் அப்படின்னு. அதனால நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் நமக்கும் கைங்கரியம் தருவானா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு திருமலையே எடுத்துட்டா கூட எப்பேற்பட்ட திருமலைனால பகவானால யாருக்காவது ஒருத்தருக்கு நஷ்டம் அப்படின்றது உண்டா? சில பேர் இப்போல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா கோவில் கோவிலா கட்டுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாமேன்ற. சரிதான், ஹாஸ்பிட்டல் கட்டணம் தான், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா கோவில்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த திருமலையினால அந்த கோவில்னால யாருக்காவது நஷ்டம் அப்படின்னு உண்டா? பகவான் நாஸ்திகன், பெருமாளே இல்லைன்னு சொல்றவன் கூட திருமலையில அந்த பெருமாளுடைய விக்கிரகங்கள் பட்டங்கள் வச்சு வித்தா கூட அவனுக்கும் பெருமாள் காப்பாத்தினர். அந்த திருமலையை நம்பி இருக்கிறவா எத்தனை பேர், எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும், எத்தனை பேருக்கு உத்தியோகங்கள். நேரடியா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா வேத பாராயணம் அர்ச்சகா அப்படின்னு அவளுக்கு மட்டுமே இல்லையே பகவான், எத்தனை இடத்துல மண்டபங்கள் கட்டுறா அவளுக்கெல்லாம், எத்தனை இடத்துல அன்னதானம், அப்ப எத்தனை பேர் கைங்கரியம் பண்றா, எத்தனை பேர் தலிகை பண்றா, தலிகை பண்றவாளுக்கு எத்தனை பேருக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. அப்புறம் எங்கேருந்து பெருமாள் இங்கேருந்து இப்போ மெட்ராஸ்லேருந்து எத்தனை பேர் வரா, அப்ப கார் காரன் டிராவல்ஸ் காரன் கவர்மெண்ட் பஸ் அப்படி எடுத்துட்டு போனா வாகனம் பண்றவனுக்கோ மண்டபங்கள் பண்றவனுக்கோ அப்புறம் புஷ்பத்துக்கு புஷ்பத்தோட்டம் போடுறவனுக்கோ எல்லாருக்கும் அந்த பகவான் நாஸ்திகர்கள் கூட என்ன மத்தம் கூட பார்க்கல, அத்தனை பேரும் திருப்பலி திருப்பலத்தில் இருந்தா பெருமாளுடைய படத்தை வச்சு அவன் லாபந்தானே பெருமாள் பண்றது, அப்படி எல்லாருக்கும் கைங்கரியம் கொடுக்கதானே அவர் அவதாரம் பண்ணியிருக்கான். ஒருத்தனால திருவேங்கடமுடியானால ஒருத்தனுக்கு நஷ்டம் அப்படின்னு யாராவது சொல்லிட முடியுமா? அந்த திருவேங்கடமுடியான்தான் பல திவ்ய தேசங்களிலே இருக்கிற பெருமாளுக்கு வேத பாராயண கைங்கரியம் பண்ணா கூட தான் இங்கிருந்து அவர் பார்த்துக்கிறார் அத்தனை பேரையும், அவளுக்கும் சம்பாவனை பண்றார். என் சன்னதியில தான் நான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, அப்படி இருந்து எத்தனை பேருக்கு பண்றார் அந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கவே வந்திருக்கார் பகவான். அப்படி இருக்கும்பொழுது நமக்கெல்லாம் கொடுப்பானா அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றது இங்க வந்து ஆச்சரியமாக ஆழ்வார் சாதிக்கிறார். சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான் அவர் வந்து இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் திருவாராயிரப்படியிலே அண்ணல் ஏவம் ரூபமான சுவானுபவ ரூப சமிருத்தியை தந்தருளுமோ எண்ணில் நித்திய நிரவத்திய நிறுத்தசையௌஜ்வல்ய சௌந்தர்யாதி அசங்கேய கல்யாண குண மகோததியாயிருந்த தன்னை அசங்கேயரான நித்திய சித்திய புருஷர்கள் எல்லாருக்கும் புஜிக்க கொண்டு கொண்டிருக்கிறான் ஒரு பரமோதாரனல்லன் அவன், ஆதலால் உங்களுக்கும் தன்னை புஜிக்க தந்தருளும் என்கிறார் அப்படின்னு. அவர் வந்து பகவான் சுவானுபவம், அவர் வந்து அந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரே அப்படின்னா அதுவே நமக்கு அனுகிரகம் பண்ணதான். அதனால நித்திய நிரவத்திய நிறுத்திசௌஜல் அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்களோட அந்த அசங்கியமாயிருக்கிற நித்திய சூரியர்கள் எத்தனைன்னு கணக்கே இல்லை முக்தர்கள், அப்பேற்பட்டவாளுக்கு ஒருத்தருக்கு இன்னைக்கு இருந்து பத்து பேருக்கு தான் சேவை, இன்னைக்கு பத்து பேருக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாம அத்தனை அசங்கியமா அத்தனை பேருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணி அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறே. அப்பேற்பட்ட பெருமாள் நமக்கும் இங்கு அவதாரம் பண்ணதுக்குன்னா அதனால அதலால் உங்களுக்கும் தன்னை புஜிக்க அப்படின்னு நமக்கும் அவர் கைங்கரியத்தை கொடுக்கவே தான் இங்க இருக்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்றேர் அப்படின்றது இங்க வியாக்கியானம். அதே மாதிரி அசங்கியன்னு சொல்லும் பொழுது நம்ம இதையும் எடுத்துக்கலாம், வைகுண்டத்தில் அத்தனை இருக்கிற அத்தனை நித்திய சூரியர்களுக்கும் முக்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் கைங்கரியம் கொடுக்கிறேன்னா, திருமலையிலும் எத்தனை பேர் வந்தாலும், அதுவும் ஜனவரி ஃபர்ஸ்ட்னா மூணு நாள் லீவு வந்தா, வைகுண்ட ஏகாதசினா எத்தனை ஜனங்கள் கணக்கே இல்லை, அதுவும் பிரம்மோற்சவத்தில் கருட சேவைனா, ஆனா அத்தனை பேரும் இருந்து அத்தனை பேருக்கும் பகவான் சேவை கொடுக்கறா இல்லையா. ராத்திரி 12 மணி, அப்புறம் திருப்பி காற்றால 1 மணிக்கு சுப்பிரபாத்தம், 12 மணிக்கு எல்லாம் தான் படுத்து பேர் உடனே ஏகாந்த சேவை, ஆன உடனே இன்னும் 15 நிமிஷத்துலாம் சுப்பிரபாத்தம்னா, அப்படி பெருமாள் வர வர வர எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பகவான் அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு ஆச்சரியமாக நமக்கு கைங்கரியத்துக்காகே தான் பகவான் இங்க அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்திலையும், நமக்காக இங்கு வந்தவன் அங்குள்ளாரை அடிமை கொண்டு அனுபவிக்கும் மகோதாரன் கிடிகொள்ளவன், ஆதலால் நமக்கு குறைவில்லை வாருங்கோள் என்கிறார். நமக்காக இங்கு வந்தான், இங்க வந்தான்னு வைகுண்டத்தில் இருக்கிறவாள் அப்படியே விட்டுட்டு வந்துடல, அவளும் இங்க வந்து கைங்கரியம் பண்றாள் இல்லையா. ஆனா இங்க வந்ததே நமக்காக, நமக்காக வந்தவன் அவளையும் விடாம அவளுக்கும் கைங்கரியம் தரான்னா அப்ப நம்மளை மட்டும் என்ன விட்டுருவானா, அதனால் நமக்கு குறையில்லை அப்படின்ற, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தாங்கிற மாதிரி சொல்லி வாருங்கோள் என்கிறார் அப்படின்றது பெரிய பிரகால சுவாமி இங்க வியாக்கியானம் பண்றேன். இங்க எண்ணில் தொல் புகழ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பகவானுக்கு அளவில்லாத கல்யாண குணங்கள், எப்பேற்பட்ட அந்த சௌலபியம்லாம் இங்கதான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். வைகுண்டத்தில் லீலைகள் அப்படின்னு பெருமாள் பண்றது கிடையாது, இங்கதானே லீலைகள் பண்றேர். அவர் எப்படி அந்த பாகவதாளுக்காக எப்படிலாம் உருகி பண்றேர் அப்படின்னு போன இதுல திருமலை நம்பிகளுக்கு வந்து எப்படி ஆகாச கங்கை ஏற்படுத்தி கொடுத்தேர், அவர் ரொம்ப தூரம் நடந்து வரையறே அப்படின்னு பார்த்தோம். அதே போல அனந்தாழ்வார் அவர் வந்து பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும்னு வந்தார், அதனால அவருடைய திருவேங்கடமுடியானுடைய அந்த குணங்களை நம்ம வந்து வர்ணிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய அந்த சரித்திரத்தை சொல்லும்பொழுதுதான் பகவானுடைய அந்த குணங்கள் நமக்கு புரியும்ன்றதுக்காக அந்த அனந்தாழ்வார் அப்படியே ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய நியமனத்தினாலே அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று திருமலையில வந்திருந்தேர். அவருடைய தர்மபத்னி நிரமாச கர்ப்பவதி அப்படின்றது நம்ம போன வாரம் பார்த்தோம். இங்க கைங்கரியம் பண்ண வந்தவுடனே முதல்ல என்ன பண்ணணும்னா, மலைகள் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பெரிய தோட்டம் போடணும், தோட்டத்துக்குன்னா நம்ம தீர்த்தம் டெய்லி இது பண்றதுக்காக அங்கவே அவர் ராமானுஜ புஷ்கரணி அப்படின்றது ஒன்று நிர்மாணம் பண்ணார். அது பண்ற சமயத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் இவர் ரெண்டு பேர் தானே, உதவிக்கு கூட யாரும் இல்லை. அப்ப ஒவ்வொரு இடத்துமா அவர் தோண்டி தோண்டி மண் எடுத்து அவர் தர்மபத்னி கொடுப்பேர், அந்த அம்மா கொண்டு போய் தூர போய் கொண்டு கொட்டணும் அப்படி. ஆனா அந்த அம்மா கர்ப்பவதியா இருக்கா, அப்போ எடுத்துன்னு போய் குத்தும் பொழுது அங்க ஒரு பாலகன் வரார். பாலகன் வந்து, ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்கோ, அதுவும் பாக்கிறதுக்கு கர்ப்பவதியா இருக்கீங்களே, இப்ப இந்த கஷ்டம்லாம் தேவையானா, இல்லப்பா கைங்கரியம் எங்க ஆத்துக்காரோட சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன், ஏன் இப்படி இருக்கார் அவர், நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்மா, இப்படி கஷ்டப்படாதீங்க, நீங்க என்கிட்ட கொடுங்க நான் போய் கொண்டு கொட்டுறேன் அப்படின்னு அவர் வாங்கி வாங்கி போய் கொண்டு கொடுத்துருந்தேராம். அந்த அம்மா சீக்கிரம் சீக்கிரம் திரும்பி வரவே அனந்தாழ்வார் கேட்டர், ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துடுறியே, எங்க கொட்டுற அப்படிங்கும்பொழுது, இல்ல இந்த மாதிரி ஒரு பாலகன் வந்து உதவி பண்றான் அப்படின்னு. அனந்தாழ்வான் வந்து கேட்கிறார், யாருப்பா நீ, எதுக்கு நீ இப்ப இங்க உதவி பண்ற அப்படின்னா, அவரும் கேட்கிறார், ஏன் இவ்வளவு அந்த அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்கோ பாவம் அப்படின்னு, உனக்கு என்னடா படுவா, நீ என்ன அவ்வளவு கவலைப்படுற, எங்க ஆச்சாரியனுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்றோம், எங்க ஆச்சாரியன் சொன்னபடி நாங்க பண்றோம், அதுக்காக நாங்க பண்ணிட்டு போறோமே அப்படின்னு, இல்ல நான் பண்றேன், அந்த அம்மாவை பார்த்தா கஷ்டமா இருக்கு, எங்களை பார்த்து நீ கஷ்டப்பட்டு நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா சரி, அதெல்லாம் எனக்கு வேணாம், பெருமாளாச்சு கைங்கரியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் வேணா உதவி பண்றேன், அப்படி ஒன்று நீ வேணா நீ போடா அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த அம்மா திருப்பி எடுத்து போய் கொட்டும்போது அந்த பையன் பார்த்து, இல்லை இல்லை அம்மா பாவமா இருக்கே அப்படின்னு திருப்பியும் வந்து உதவி பண்ண, திருப்பி அனந்தாழ்வார் பார்த்தார், ஏன்னா அந்த பையன் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான் அந்த அம்மாவும் சொல்ல, அந்த கட்டப்பாறை எதை வச்சு அந்த மண்ணை தோன்றேரோ அதை ஓடி வந்து அதை எடுத்து அந்த பையன் மேல போடுறாம், அந்த பையனுக்கு அந்த கரெக்டா அவருடைய வாய் கீழே அந்த இடத்துல அடிபடுறது, அங்கேருந்து அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு. மறுநாள் காத்தால அனந்தாழ்வார் புஷ்பத்துக்கு புஷ்ப கைங்கரியும் புஷ்பம் தொடுத்துட்டு இருக்கேன், பெருமாள் வந்து அர்ச்சகமுக்கேன்னு ஆள் அனுப்பிச்சு இப்படி அனந்தாழ்வான கூட்டுண்டு வரவும் அப்படின்னு கேட்கிறார். அர்ச்சகாலும் வந்து பெருமாள் கூப்பிடுறேர் அப்படின்ன உடனே பூ கட்டின் இருக்கும், புஷ்ப கைங்கரியம் கட்டி முடிச்ச உடனே வரேன்னு சொல்லும் அப்படின்ட்டு. அப்ப பெருமாள் திருப்பி வந்து புஷ்பம் அப்புறம் தொடுத்துக்கலாம், பரவாயில்ல வர சொல்லும் அப்படின்னு நினைப்பிறார். அதுக்கு வந்து அனந்தாழ்வார் பதில் சொல்றார், இல்ல முடியாது, வெறும் கையோட போறதுக்கு என்ன இருக்கு, ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியம் பூ தொடுக்கிறது தானே, அதனால் அதை பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறார். திருப்பியும் இவர் போன உடனே பெருமாள் சொல்லி அனுப்புறார், நான் அப்படி நான் சொன்ன சமயத்தில் வரலன்னா அந்த புஷ்பத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. இவர் சொல்றார், ஏத்துக்காட்டி பரவாயில்ல, கைங்கரியம் பண்ணணும்னு ஆச்சாரியர் சொன்னார், அந்த தொடுத்து வைக்கிறது என்னுடைய கடமை, அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம், என் கைங்கரியம் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு உகப்பில்லாம நான் புஷ்பமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன், அப்புறம் யாருக்காக அது தொடுக்கணும் அப்படின்றார். ஆச்சாரியன் சொன்னதுனாலதான் அப்படின்னா இங்க நீர் இருக்கவே வேணாம், திருமலை விட்டு போரும் அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீரும் திருமலைக்கு வந்தவர், நீரோ வைகுண்டத்திலிருந்து இங்க வந்தவர், நானோ பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்க வந்தவன், நீர் யார் சொல்லி வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் எங்க ஆச்சாரியன் சொல்லி நான் வந்திருக்கேன், ஏதோ எனக்கு கொஞ்சம் முன்னாடி நீர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன வெளியில போன்னு சொல்லலாமா, இது உண்மை இடம் கிடையாது வெளில போன்னு சொல்றதுக்கு, இது வராக கஷேத்திரம் தானே அப்படின்னாராம். சரி பெருமாள் சைலண்டா இருந்தாராம், என்ன பண்றது அப்படின்னு. அப்போ பூலாம் தொடுத்து முடிச்சு சன்னதிக்கு வந்து புஷ்பத்தை வைக்கும்பொழுது அப்படியே தலை குனிஞ்சுட்டே வரலாம், ஏன்னா அந்த பிரணய கலகம் கோபம் இருக்கும், பெருமாள் கோபம் இருக்கும், கூப்பிட்ட நேரத்தை வரலையே அப்படின்னு தெரியும். எப்பயுமே அந்த புஷ்பத்தை அங்கே வச்சு பெருமாளை சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு தீர்த்தச்சடாரி வாங்கிட்டு தான் வர வழக்கம். ஆனால் இன்னைக்கு அந்த புஷ்பத்தை வச்சுட்டு பெருமாள் எங்க கோபமா இருப்பேரோன்னு அனந்தாழ்வார் திரும்பி பார்க்காம அப்படியே தலை குனிஞ்சுட்டே திரும்பி போனேராம். அப்ப திரும்பி போகின்னு இருக்கும்பொழுதே பெருமாள் அனந்தாழ்வான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படி திரும்பி பார்த்தேராம். பார்த்த உடனேயே அந்த நேத்தி அந்த பாலகனுடைய ஞாபகம் வந்தது, பெருமாளுடைய திருவாய் அந்த செங்கனி வாய், அதுக்கு கீழே அந்த அடி, அப்ப தெரிஞ்சது அவருக்கு நேத்தி வந்தது அந்த பாலகன் தான் அப்படின்னு. உன்ன கண்கள்ல ஒரே ஜலம், இப்படி பண்ணிட்டோமே கண்ணீர் விடுறார், ஏன் அப்படின்னா எங்க பெருமாளை அடிச்சிட்டோமே அப்படின்னு கண்ணீரானா இல்லையாம். ஏன்னா எந்த ஆச்சாரியன் பாஷ்யக்காரர் திருமலையில ஒரு புஷ்பம் அங்க வந்து புஷ்பம் வந்து விழுதுன்றது போதே கண்ணில் ஜலம் விடுறாரு இல்லையா, சிந்து பூ மகிழும்னு அங்க கைங்கரியம் பண்ணவே யாரும் இல்லையே அப்படின்றதுக்கே கண்ணீர் விட்டேரானா, இந்த மாதிரி ஒரு சிஷ்யனை அனுப்பிச்சேன் பெருமாளுக்கு போய் இப்படி அடிபடுற அளவுக்கு பண்ணிட்டானே, விரும்ப இருந்திருந்தா கூட பெருமாள் சந்தோஷமா இருந்திருப்பார், இவரை அனுப்பிச்சு இன்னும் அபச்சாரம் பண்ணிட்டானேன்னு அவருக்கு இன்னும் கண்ணில் எவ்வளவு ஜலம் வரும்னு ஒவ்வொன்று அழுதேராம். பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொன்னேராம், சாதாரண ஒரு சரீரம் பிராகிருத்த சரீரமா இருந்தா மருந்து போடலாம், பெருமாளுதோ அப்ராகிருத்த சரீரம், திவ்யமங்கள விக்கிரகமாக இருந்தா கூட அது அப்ராகிருத்த திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், பெருமாளே ஸ்வயம் வியக்தமாக எழுதின பெருமாளாச்சே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் கேட்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணும்பொழுது திருவேங்கடமுடியான்னு சொன்னேராம், ஸ்ரீபாத ரேணு அப்படின்னு அங்க இருக்கிற பக்தர்களுடைய பாத தூளி அந்த மண் அதை எடுத்து அங்க தலைவினா எனக்கு அது போரும் அப்படின்னாராம். அப்ப எப்பேற்பட்ட பெருமாளா இருப்பேர், வைகுண்டநாதன் உபய விபூதிக்கும் நாதன், அவர் திருமலையில இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்றேன்னா ஸ்ரீபாதரேனு பாகவத பெருமாளுடைய திருவடி நம்ம சம்பந்தம் பெறணும்னு நினைக்கும் பொழுது அவர் பாகவதாளுடைய திருவடி தூளி இருந்தா போறோம்னு ஸ்ரீபாதரேனு இன்னைக்கும் திருமலையில எல்லாரும் வந்தா பிரசாதம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஸ்ரீபாதரேனும் தான் தருவார், அப்பேற்பட்ட அற்புதமான அந்த பிரசாதம், அப்பேற்பட்ட சரித்திரம். அதனால் அவருடைய குணங்கள் அப்படின்றது எண்ணில் தொல்புகள், நம்மளால் அளவிட முடியாத அப்பேற்பட்ட குணங்கள் பெருமாள், அதனால தான் அங்கே இருக்கிற நித்திய சூரிகளும் வந்து இங்கே சேவிக்கிறார் அப்படின்னு அப்படி பல சரித்திரங்கள் சொல்லிகிட்டே போலாம். அதே போல தென்னிறை சுனை நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட தெளிந்த நிறைந்த தீர்த்தங்கள் அப்படின்னும் பொழுது திருமலையிலே பல தீர்த்தங்கள் இருக்கு, ஆகாசகங்கா, பாபநாசம், ஜாபாலி தீர்த்தம், சக்கர தீர்த்தம் அப்படின்னு, சுவாமி புஷ்கரிணி, ராமானுஜ தீர்த்தம்னு பல தீர்த்தங்கள் இருக்கு. அதுல வந்து கணக்கேல புராணங்கள்ல பலது சொல்லியிருக்கு. அதுல ஸ்ரீசைல ஸ்ரீ ரங்காச்சார் சுவாமி ரொம்ப பிரசித்தமான திருவேங்கடமுடியானுக்கு கத்தியம் பண்ணியிருக்கார், ஸ்ரீனிவாச கத்தியம் அப்படின்னு. அதுல சில புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், திருமலையில இருக்க தீர்த்தங்கள் பத்தி அவர் அதுல விவரிச்சுட்டே வரையர், அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் அப்படின்னு சொல்லி அந்த சில தீர்த்தங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய பல தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு. நாதமுக போதநிதி வீதி குண சாபரண சத்வநிதி தத்வநிதி பக்தி குணபூர்ண ஸ்ரீசைல பூர்ண குணவசம்வத பரமபுருஷ கிருபாபூர விப்ரமத துங்கஸ்ருங்க கலத்ககன கங்கா சமாலிங்கிதஸ்யா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்பொழுது நாதமுனி வம்சத்திலே வந்த நாதமுனியுடைய பேரன் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய பூர்வாசிரம பேரர் ஸ்ரீ திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர். அவருடைய பக்தி அப்பேற்பட்ட குணங்கள் நாதமுனி கிட்ட தத்துவாதிகளை அந்த பரம்பரையிலேயே கத்து தெரிஞ்சிருந்தவர், பரம கைங்கரியம் பண்றவர் பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட அவருடைய அந்த பக்தியான குணத்தை பார்த்து அந்த திருவேங்கடமுடையான் பகு கருணையோடே அந்த தீர்த்தம் ஆகாச கங்கை உருவாக்குறார். அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்து பக்கத்தில் இருக்கிற அந்த திருவேங்கடமுடையானை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை இங்கு சொல்றார். சீமாதிக குண ராமானுஜமுனி நாமாங்கித பகு பூமாஸ்ரயசுர தாமாலய வன ராமாயதவன சீமா பரிவிருத விசங்கட தட நிரந்தர விஜிருபித பக்திரச நிர்தரானந்தார்யார்ய பிரஸ்ரவண தாராபூர விப்ரமத சலில பரபரித மகாததாக மண்டிதஸ்யா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்பொழுது அந்த ராமானுஜ தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் பக்கத்திலேயே இருக்கிற ராமானுஜ தீர்த்தம், அந்த அனந்தாழ்வான் கட்டின தீர்த்தம், அந்த அனந்தாழ்வான் சரித்திரம் அங்க வந்து சொல்லும்பொழுது ராமா திருவேங்கடமுடியானே அந்த பெருமாள் இல்லை அப்படின்னு அவாவா அவாவா தேவத்தை அப்படின்னு கொண்டாடும் பொழுது அப்போ அவளுக்கெல்லாம் வாதம் பண்ணி ராமானுஜர் ஸ்தாபனம் பண்ணார். அப்ப ஸ்தாபனம் பண்ணும்பொழுது இவர் திருமலை திருவேங்கடமுடியான் சாட்சாத் விஷ்ணுவனுடைய அவதாரம்னு ஸ்தாபனம் பண்ணும்பொழுது அவர் அந்த சுவாமி புஷ்கரிணியுடைய சரித்திரங்கள்லாம் மகாத்மியங்கள்லாம் எடுத்து அந்த ருத்ர பிரம்மாதிகளே இங்க வந்துதான் தீர்த்தாமாடுறான் அந்த புராணங்கள் அந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்லி அந்த பெருமையை சொல்லி இது சாட்சாத் விஷ்ணுவே அப்படின்னு நிரூபிக்கிறார் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவாரி புஷ்கரிணிக்கு சமமான தீர்த்தம் அந்த அனந்தாச்சாரியார் கட்டின தீர்த்தம், அப்பேற்பட்ட அந்த ராமானுஜ தீர்த்தம். கலிகர்த்தம மலமர்த்தன கலிதோத்யம விலசத்யம நியமாதிம முனிகண நிஷேவியமான பிரத்யக்ஷீபவன் நிஜசலில சமஜ்ஜன நமஜ்ஜன நிகில பாபநாசன பாபநாசன தீர்த்தாத்யாசிதஸ்யா அப்படின்னு 432,000 தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட தோஷங்கள், அதுவும் கலி பிரபாவத்தினாலே, இப்ப நம்ம பிரபாவத்தினாலே நம்ம பண்ற தோஷங்கள் அப்படின்றது இவ்வளவு தோஷங்கள், இப்பேற்பட்ட சகல தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட பாபநாசம் என்ற தீர்த்தம். தேவர்கள்லாமே இங்க வந்துதான் தன்னுடைய பாபங்கள் போக்குகிறார்கள் அப்படின்றது அப்பேற்பட்ட பாபநாச தீர்த்தம் அந்த திருமலையிலே. அப்பேற்பட்ட அது பக்கத்திலே இருக்கிற திருவேங்கடமுடியானை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னும். முராரி சேவக ஜராதிபீட்டித நிராத்தி ஜீவன நிராச பூசுர வராதி சுந்தர சுராங்கநாரதி கராங்க சௌஷ்டப குமாரதாகிருத குமாரதாரக சமாபனோதித தமானபாதக மகாபதாமய விஹாபனோதித சகல புவன விதித குமார தாராபிதான தீர்த்தாதிஷ்டிதஸ்யா அப்படின்னு விஷ்ணு சேவகனாக பகவானுடைய சிஷ்யன், அவன் பகவானுடைய பக்தன், அவன் வந்து ரொம்ப கஷ்டத்துல வயசான காலத்துல குஷ்டரோகத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு வயசான காலத்திலே இந்த குமார தாரா தீர்த்தம் அப்படின்னு குமார தீர்த்தத்துல வந்து தீர்த்தாமாட. அப்ப அவர் எப்படி வந்தான்னா ஒரு யவ்வகனாக ஒரு ராஜ ஸ்வரூபமாக வந்தானாம். இந்திரலோகத்திலே இருக்க ரம்பாதிகள் கூட பார்த்து அவனை ஆசைப்பட்ட அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த மகிமை உள்ள தீர்த்தம் அது குமாரதாரா தீர்த்தம் அப்படின்னு. அங்கதான் சிவபெருமானுடைய குமாரரான முருகன் அவர் வந்து தாரகன் அப்படின்ற ராட்சசனை வதம் பண்ணி அவருக்கு வந்த பாவத்தினாலே அந்த பாவத்தை போக்க இந்த திருமலையிலே வந்து குமாரதாரா தீர்த்தத்தில் தீர்த்தாமாடி திருவேங்கடமுடியான சேவிச்சு அந்த பாவத்தை போக்கினேர் அப்படின்றதுனால அப்பேற்பட்ட பெருமையுள்ள தீர்த்தம், அதனாலே குமாரதாரா தீர்த்தம் என்று அதுக்கு பேர். தரணி தலகத சகல ஹதகலில சுபசலில கதபகுல விவிதமல ஹத சதுர ருச்சிரதர விலோகன மாத்திர விதளித விவித மகாபாதக சுவாமி புஷ்கரணி சமேதஸ்யா அப்படின்னு. இந்த பூமியில எல்லா ஹிம்சைகளும் பண்ணக்கூடிய நம்மெல்லாம் எத்தனை ஹிம்சைகள் பண்ணமோ அந்த ஹிம்சைகள் அத்தனை பாவத்துக்கும் எல்லாத்தையும் போக்க, சகல சௌபாகியத்தையும் கொடுக்க, சகல சுபத்தையும் நமக்கு கொடுக்க, பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தை உண்டாக்க, புருஷார்த்தங்களிலே மோக்ஷ புருஷார்த்தம் அப்படின்றது அந்த எண்ணங்கள் உண்டாக்கி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இதுதான் அப்படின்னு அதுல ஆசையை கூட்டுறதுக்காக அப்பேற்பட்ட சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமானாலே அத்தனை சௌக்கியங்களும் தரும், அத்தனை பாவங்களும் போகும் அப்படின்னு, சத்கதி அடையணும் அப்படின்ற எண்ணம் வரும், ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு நம்ம வந்து ஆச்சாரியை தேடி போவோம் அப்படின்ற அத்தனை இதுவும் அந்த தீர்த்தங்களில், அதுவும் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திலே இருக்கு அப்படின்னு அந்த சுவாமி புஷ்கரணி விவரணத்தை இங்க கொடுக்கிறேன். பகுசங்கட நரகாவட பததுத்கட கலிகங்கட கலுஷோத்பட ஜனபாத கவி நிபாதக ருச்சி நாடக கரஹாட்டக கலசாகிருத கமலா ரத சுபமஜ்ஜன ஜலசஜ்ஜன பரித நிஜ துரித ஹத நிரத ஜன சதத நிரர்கள பேபீயமான சலில சம்பிருத விசங்கட கடஹதி கடாஹதீர்த்த விபூஷிதஸ்யா அப்படின்னு, விமானத்தில் நம்ம பிரதட்சிணமாக வரும்பொழுது வகுலமாளிகா தாயார் சன்னதி முன்னாடி இருக்கிற ஒரு தொட்டி ஆக்காரத்திலே இருக்கிற ஹேமகூபம் அப்படின்னு, தங்க பாவி அப்படின்னு சொல்லுவா, கிணர், தங்க கிணர், அந்த ஹேமகூப செண்பக பிராகாரம் அப்படின்னு ஈச்சம்பாடி சுவாமியார், அந்த காலத்துல ஈச்சவாடி வம்சத்திலே வந்த ஒரு சுவாமி அதை கட்டினேர். அது பெருமாளுக்கு பக்கத்துல தீர்த்த கைங்கரியம் பண்ணணும்னு, தீர்த்த பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு திருமலை நம்பிகள் அங்கேருந்து ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தேர். ஆனாலும் மடப்பள்ளி கைங்கரியத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த தீர்த்தம் அங்கேருந்து கொண்டு வருது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த ஒரு குளத்தை ஏற்படுத்தி, இந்த ஒரு கிணறை ஏற்படுத்தினேர். அப்பேற்பட்ட கிணர், அதுலேயும் சகல பாவங்களும் நம்ம வந்து யாரெல்லாம் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறாளோ அதுக்கெல்லாம் சகல பாவங்களையும் போக்கும் அப்படின்னும், பெருமாளுடைய திருமடி சம்பந்தத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை. இந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்பொழுது அந்த திருவடி தீர்த்தம் அந்த இடத்திலேயே போய் சேரும் அப்படின்றதும் அது அதுக்கு ஒரு பெருமையான தீர்த்தம், அப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தை சொல்லும் பொழுதும் அதனுடைய பெருமை என்னன்னா, விலோகன மாத்திர அப்படிங்கிறது, அந்த புஷ்கரணியில போய் தீர்த்தாமாடணும்னு அவ்வளவு அவசியம் இல்லை, அந்த தீர்த்தாமாடணும்னு அந்த தீர்த்தத்தை நம்ம கண்ணால பார்த்தாலே போருவோம். அந்த தீர்த்தத்துல தானே கோனேரியில் மீனாயாவேனேன்னு நம்ம குலசேகராழ்வார் மங்களா சாசனம் பண்ணேர், அப்படி பரம பாகவதர்கள் வர தீர்த்தமாச்சு. அத கண்ணால யார் ஒருத்தன் தரிசிக்கிறானோ அதுவே போரும், அப்பேற்பட்ட புண்ணிய பலனை தரும் அப்படின்னு. ஏவமாதிம பூரி மஜ்ஜிம சர்வபாதக கர்வஹாபக நிந்துடம்புர ஹரிசம்பர விவித விபுல புண்ணியதீர்த்த நிவஹ நிவாசஸ்ய ஸ்ரீமதோ வெங்கடாச்சலஸ்ய சிகரிசேகரி மகாகல்பசாகி அப்படின்னு, இப்பேற்பட்ட பல தீர்த்தங்கள் பல குளங்கள் இருந்த அப்பேற்பட்ட தடாகம் நிறைந்த அந்த திருமலை, அந்த திருமலையின் நடுவிலே இருக்கும் அந்த திருவேங்கடமுடையானை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த தீர்த்தங்கள் எல்லாம் இங்கே வந்து அனுபவிச்சுண்டு இந்த இடத்துல சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கு இல்லையா, தென்னிறை சுனை நீர் அப்படின்னு, அப்பேற்பட்ட ஜலாசயங்கள் தெளிந்த நிறைந்துள்ள நீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த திருமலையில பல தீர்த்தங்கள், அந்த சகல தீர்த்தங்களும் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகாத்மியம், அங்க ஒவ்வொரு ரிஷிகளும் அங்க வந்து தபஸ்து பண்ணி அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்படி நம்ம வெங்கடேஸ்வர மகாத்மியம் அப்படின்னு புராணங்கள்ல பார்த்தா பல புராணங்கள்ல திருவேங்கடமுடையான பத்தி நமக்கு விசேஷமாக கொடுத்திருக்கா, அதுல இந்த தீர்த்தங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல சில தீர்த்தங்களை மட்டும் எடுத்து, அதுவும் கடைசி ஸ்லோகத்தில் அப்படி பல தீர்த்தங்கள் நடுவில் இருக்கிற அந்த திருவேங்கடமுடையான் அவரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி தென்னிறை சுனை நீர் அப்படின்றதுக்கு, அப்படி இங்க ஆழ்வார் என்ன சொல்றேன்னா, பெருமாள் திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரம் எடுத்ததே நமக்கு கைங்கரியம் கொடுக்கத்தான், திருவேங்கடமலையிலே தேர்ந்தெடுத்து இங்க வரும்பொழுது அங்கே இருக்கிற நித்திய சூரிகளுக்கும் இங்க கைங்கரியம் கொடுக்கும்போது நமக்காக வந்தவர் நமக்கு கொடுக்க மாட்டேரா அப்படின்றதுனால, அந்த நமக்கு கைங்கரியம் நமக்கெல்லாம் கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம், அதனாலே எல்லாரும் கைங்கரியத்துக்கு வாருங்கோள் அப்படின்றது இன்றைய பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரம் நாலாம் பாசுரம், ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால், அது வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.